கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதீரயேத் தத்வே நயஸ்சித சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 36 பொங்கோதம் சூழ்ந்த புவனி என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில அற்புதமா ஒரு பாசுரம் பாடுறாள். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாசுரம். எம்பெருமான் ரங்கநாதன் இந்த பொங்கோதம் சூழ்ந்த புவனியை ஆள்கிறான் அப்படிங்கிறாள் ஆண்டாள். புவனி அப்படிங்கிறது இந்த பூலோகம், அது பொங்கோதம் சூழ்ந்ததாக இருக்கிறதாம். பொங்கோதம்னா பொங்கக்கூடிய கடல்கள் அப்படின்னு அர்த்தம். ஆண்டாள் சொல்ற இந்த சொல்லைத்தான் இப்பொழுது நாம் விஷ்ணு புராணத்துல அனுபவிச்சிருக்கோம். சென்ற பாகத்துல பாரதத்தின் பெருமையை நாம் பார்த்தோம். அந்த பாரதம் அப்படிங்கறது எங்க இருக்கு? பரத கண்டம், பாரத வருஷம் அப்படிங்கறது ஜம்பூ தீபத்துல இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். இது கடல் சூழ்ந்ததாக இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்தோம். இந்த தீபங்களை பத்தின பேச்சு எங்கேந்து வந்தது அப்படிங்கறத கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு சில விஷயங்கள் சொல்லிட்டு வந்தார் சிருஷ்டி கிரமத்துல. அதுல சுவயம்புவ மனுவ பத்தி சொன்னார். அவருக்கு ரெண்டு பிள்ளைகள், உத்தானபாதன் பிரியவிரதன் அப்படின்னு பெயருடையவர்கள். அதுல உத்தானபாதன் துருவனுடைய பிதா. துருவ சரித்திரத்தை விஸ்தாரமாக பார்த்தாயிடுத்து. பிரியவிரதனுடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது அவருடைய 7 பிள்ளைகளுக்கு அவர் இந்த பூமியை பகிர்ந்து கொடுத்தார் அப்படிங்கறத பார்த்தோம். அதை எப்படி பாகம் பிரித்தார்? 7 தீபங்களாக பிரித்தார். அது 7 கடல்கள் சூழ்ந்ததாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அதுல நடுவுல இருக்கிற தீபம் ஜம்பூ தீபம். இப்போ இந்த தீபங்களும் கடல்களும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத இன்னும் விஸ்தாரமா சொல்றார் மகரிஷி. ஜம்பூ தீபம் நடுவுல இருக்கு, அத சுத்தி ஒரு கடல் இருக்கு, அத சுத்தி இன்னொரு தீபம் இருக்கு, அத சுத்தி இன்னொரு கடல் இருக்கு. இப்படியாக வட்டங்கள் ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு வரைஞ்சா எப்படி இருக்கும், கான்சென்ட்ரிக்கா வரைஞ்சுட்டே போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தீபம் ஒரு கடல், ஒரு தீபம் ஒரு கடல் அப்படின்னு மாறி மாறி வந்துட்டே இருக்கிறதாக அமைஞ்சிருக்கு இந்த பூமி அப்படிங்கிறார். அதுல சில விஷயங்களை ஒரு ஒரு தீபத்தை பத்தியும் சொல்லுகிறார் மகரிஷி. அது சுவாரஸ்யமாகவும் இருக்கும், உபயுக்தமாகவும் இருக்கும். அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். மகரிஷி சொல்ல ஆரம்பிக்கிறச்சே சொல்றாராம், இந்த பூகோளம் எல்லாம் ரொம்ப ஆழ்ந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லப்பா மைத்ரேயா, இருந்தாலும் நீ கேட்கிறாய் அதனால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அதனால ரொம்ப நுட்பங்களை மட்டும் சொல்லுவார், முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லுவார், உபயுக்தமான விஷயங்களை மட்டும் சொல்லுவார். அது என்னங்கறத பார்க்கலாம். அதுலேருந்து நமக்கு எப்படி பயன் கிடைக்கும் அப்படிங்கறதையும் கவனிக்கலாம். இப்போ ஜம்பூ தீபம் நடுவுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஜம்பூ தீபத்தை சுத்தி உப்பு கடல் இருக்கான். 7 தீபங்கள், 7 கடல்கள் உண்டு. அந்த 7 கடல்கள் என்ன விதவிதமான கடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுல உப்பு கடல் உண்டு, கரும்பு சாராகிற கடல் உண்டு, கள்ளு கடல் உண்டு, நெய் கடல் உண்டு, தயிர் கடல் உண்டு, பார்க்கடல் உண்டு, ஜலக்கடல் உண்டு. அதுல ஜம்பூ தீபத்தை சுத்தி இருக்கிறது உப்பு கடல். அந்த உப்பு கடலை தாண்டி இருக்கிற அடுத்த வட்டம் பிளக்ஷ தீபம் அப்படின்னு பெயர் கொண்டது. இந்த பிளக்ஷ தீபத்தை ஆள்கிறது பிரியவிரதனுடைய ஒரு பிள்ளை, அவருக்கு மேதாதிதி அப்படின்னு பெயர். இந்த தீபம் எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்றார் மகரிஷி. ஜம்பூ தீபத்தை விட 2 மடங்கு பெருசாம் இது. இதே கணக்குதான் எல்லா தீபங்களுக்கும். அதாவது முதல்ல இருக்கிற ஒரு தீபத்தை விட 2 மடங்கு பெருசா இருக்கும் அடுத்த தீபம், அடுத்த கான்சென்ட்ரிக் தீபம் அப்படிங்கறது ரெண்டு மடங்கு பெருசா இருக்கும் முதல் தீபத்தை விட. அதனால இந்த லக்ஷத்வீபம் அப்படிங்கிறது 2 லட்சம் யோஜனை பெருசா இருக்கும். ஜம்பூ தீபம் 1 லட்சம் யோஜனை அப்படின்னு பார்த்தோம், லக்ஷத்வீபம் 2 லட்சம் யோஜனை பெருசா இருக்கக்கூடிய தீபம். இதுல லக்ஷம் மரம் அப்படிங்கறது நடுவுல இருக்கும். லக்ஷம் அப்படிங்கறது என்னன்னு பார்த்தா பொட்டானிக்கலா இந்த மல்பரி அப்படின்னு சொல்றாளே அந்த வெரைட்டி, அந்த மரம், அது ஒரு மரம்னு சொல்ல முடியாது, ஒரு ஷ்ரப் அப்படின்னு சொல்லலாம். அது இருக்கு நடுவுல, இந்த தீபத்துக்கு நடுவுல அப்படிங்கிறார்கள். அதனால இதுக்கு லக்ஷத்வீபம்னு பெயர். இந்த லக்ஷத்வீபத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணவர்களாம். எப்பொழுதும் எம்பெருமான தியானம் பண்ணிட்டே இருப்பார்கள். எந்த மூர்த்தியா தியானம் பண்ணுவார்கள் அப்படின்னு கேட்டா ஹயக்ரீவனா எம்பெருமான நினைச்சிட்டு தியானம் பண்ணிட்டே இருப்பார்களாம். இதுதான் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த தீபங்கள் 7லேயும் எம்பெருமானுடைய வழிபாடு நடந்துட்டே இருக்கு. ஒரு ஒரு தீபத்திலேயும் ஒரு ஒரு மூர்த்தியாக ஜனங்கள் வழிபடுகிறார்கள். சரி, இங்க ஒரு கேள்வி, இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் யார் அப்படின்னு கேட்டா இந்த தீபங்கள் 7லேயும் தேவர்கள் இருப்பார்கள், யக்ஷர்கள் இருப்பார்கள், கந்தர்வர்கள் இருப்பார்கள், அதே மாதிரி சித்தர்கள், கிண்ணரர்கள், கிம்புருஷர்கள் எல்லாரும் இருப்பார்கள். இவர்களெல்லாம் நிறைய புண்ணியம் பண்ணவர்கள். பூலோகத்துல இருந்து புண்ணியத்தை பண்ணிட்டு, பூலோகம்னா என்ன, இந்த ஜம்பூ தீபம் பாரத விருஷத்துல இருந்துட்டு அங்க நிறைய புண்ணியங்களை பண்ணினதுனால இந்த உயர்ந்த தீபங்கள் இவர்களுக்கு இருப்பிடங்களாக கிடைச்சிருக்கு. ஒரு புண்ணிய விசேஷத்தினால இங்க இருக்கிறார்கள். இந்த இடத்துல ஜரை கிடையாது, வியாதி கிடையாது, துன்பங்கள் கிடையாது, தாபம் கிடையாது, இந்த எந்த தீபத்திலையும் கிடையாது. ஜம்பூ தீபத்தை தவிர இருக்கிற 6 தீபங்கள் எல்லாத்திலேயும் எந்த விதமான துன்பங்களும் கிடையாது. அதே மாதிரி மோக்ஷ சாதனமான விஷயங்களையும் பண்ண முடியாது. புண்ணியானுபவத்துக்காகவே இங்க வருகிறார்கள் ஜனங்கள் அப்படிங்கறது பொதுவான விதி. இந்த தீபங்கள் எல்லாத்துக்கும் இந்த புண்ணியங்கள் அனுபவிக்கிறதுக்கு இங்க வருகிறார்கள். லக்ஷத்வீபத்துல 5000 வருஷங்கள் வரைக்கும் வாழ்கிறார்களாம் ஜனங்கள். 5000 வருஷம் சந்தோஷமா இருந்துட்டு அந்த புண்ணியம் கழிஞ்ச உடனே எங்க போய் சேரணுமோ அங்க சேருவார்கள். இப்படி இந்த லக்ஷத்வீபத்துல இருக்கிற ஜனங்களுடைய வரலாறு. லக்ஷத்வீபத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றார் மகரிஷி, இங்க நிறைய புண்ணிய நதிகள்லாம் உண்டாம். புண்ணிய நதி அப்படின்னு நம்ம ஏன் கொண்டாடுகிறோம், அந்த நதியில தீர்த்தமாடினா புண்ணியம் கிடைக்கும், அதனால புண்ணிய நதின்னு பெயருடையது அப்படின்னு சொல்றோம். சில நதிகளை பார்த்தாலேயே புண்ணியம் கிடைக்குமா, பாபம் தீருமா, தரிசனத்தினாலேயே பாபத்தை போக்கக்கூடிய நதிகள் உண்டு அப்படின்னு சொல்லுகிறார்கள். இந்த லக்ஷத்வீபத்துல இன்னும் ஒரு படி மேல, இங்க இருக்கிற நதிகளுடைய பெயரை சொன்னாலேயோ கேட்டாலேயோவே பாபங்கள் எல்லாம் ஒழியுமா, புண்ணியத்தை அள்ளி அள்ளி நமக்கு தருமா. அந்த நதிகளுடைய பெயர் என்ன அப்படிங்கறத கேட்போம். அனுதப்தா சிகி செய்வ விபாபா த்ரிதிவாக்லமா அமிர்தா சுக்ருதா செய்வ சப்தைதாஸ்தத்ர நிம்னகாஹ நாமதஸ்தாஹ பிரவக்ஷ்யாமி ஸ்ருதாஹ பாபம் ஹரந்தியாஹ. இவைகளுடைய நாமத்தை கேட்டாலேயே பாபங்கள் போகும் அப்படிங்கிறார். என்ன பெயர் இதுக்கு? அனுதப்தா சிகி விபாபா த்ரிதிவா அக்லமா அமிர்தா சுக்ருதா அப்படின்னு நதிகள், 7 நதிகள் உள்ளன அப்படிங்கிறார். இந்த நதிகளுடைய பேரை நாம் கேட்கணும், படிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே மகரிஷி இத பத்தி சொல்றார் மெனக்கெட்டு மைத்ரேயருக்கு. நாமும் கேட்டோம். இப்போ மேல பார்க்கலாம். லக்ஷத்வீபத்தை பார்த்தாயிடுத்து, லக்ஷத்வீபத்தை சுத்தி என்ன கடல் இருக்கு அப்படின்னு கேட்டா கரும்பு சார் ஆகிற கடல் இருக்காம், இக்ஷுசார சமுத்திரம் அப்படிங்கிறார்கள். அந்த கரும்பு சாரான கடலை சுத்தி இருக்கிற தீபத்துக்கு ஷால்மல தீபம் அப்படின்னு பேர். இந்த ஷால்மல தீபத்தை ஆள்கிறவர் வபுஷ்மான் அப்படிங்கிற பிரியவிரதனுடைய புத்திரன். இந்த ஷால்மல தீபத்துக்கு ஏன் இந்த பெயர்னா, ஷால்மலி அப்படிங்கிற விருட்சம் இங்க இருக்காம். ஷால்மலி அப்படின்னா பஞ்சு அப்படின்னு அர்த்தம் உண்டு. பஞ்சு போல ஒரு விருட்சம் இந்த தீபத்தினுடைய நடுவுல இருக்காம், அதனால இதுக்கு ஷால்மல தீபம் அப்படிங்கிற பெயர் வருது அப்படிங்கிறார். இந்த ஷால்மல தீபம் எவ்வளவு பெருசு? முன்னாடி இருந்த பிளக்ஷத்வீபத்தை விட 2 மடங்கு பெருசு. லக்ஷத்வீபம் 2 லட்சம் யோஜனை, அதனால ஷால்மல தீபம் 4 லட்சம் யோஜனை பெருசு. இந்த தீபத்தினுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, இங்க முக்கியமா ஒரு மலை இருக்கா, அதுக்கு துரோணமலை அப்படின்னு பெயராம். இந்த துரோணமலை நமக்கெல்லாம் ரொம்ப நன்னா தெரிஞ்ச மலை அப்படிங்கிறார் மகரிஷி. என்ன மலை தெரியுமா இது? இதுதான் ஹனுமான் ராமாயண காலத்துல ராம ராவண யுத்தம் நடந்த பொழுது தூரத்திலேந்து தூக்கிண்டு வந்த சஞ்சீவனி மலை. சஞ்சீவனி மலை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோமே, அது வேற எதுவும் இல்ல, இந்த ஷால்மல தீபத்துல இருக்கக்கூடிய துரோணமலை. இந்த துரோணமலையில பலவித மூலிகைகள் இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார் மகரிஷி. விஷல்யகரணி அப்படின்னு ஒரு மூலிகையாம், அது பான துளிகளை உடம்பிலேந்து வெளியில எடுக்குமா. அப்புறம் மிருத சஞ்சீவனி அப்படின்னே ஒரு மூலிகை இருக்கா, அது மூர்ச்சையில இருக்கிறவர்களை தெளிவிக்குமா. மூர்ச்சை அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கால் மிருத்யுவா இருந்தா கூட திரும்பி கொண்டு வந்துடும் போல இருக்கு. அடுத்தது சாவரண கரணி அப்படின்னு ஒரு மூலிகையாம், அது எந்த புண்ணினுடைய வடுவா இருந்தாலும் அதை மாத்திடுமா. அடுத்தது அந்தினின்னு ஒரு மூலிகையாம், எலும்புகள்ல ஓட்டை விழுந்தாலோ உடஞ்சிருந்தாலோ அதை சேர்த்து வைக்குமா. இப்பேற்பட்ட விசேஷ மூலிகைகளை உடைய துரோண பர்வதம் உடையது இந்த ஷால்மல தீபமானது. ஷால்மல தீபத்தை சுத்தி இருக்கிற கடல் கள்ளுக்கடல், சுரா சமுத்திரம் அப்படிங்கிறார் மகரிஷி. இந்த சுரா சமுத்திரத்துக்கு சுத்தி இன்னொரு தீபம் இருக்கணுமே, அது எது? குஷத்வீபம் அப்படின்னு பெயருடையது. இது 4வது தீபமாகும். நம்ம எத்தனை தீபங்கள் பார்த்திருக்கோம் இப்போ? ஜம்பூ தீபம், லக்ஷத்வீபம், ஷால்மல தீபம், இப்பொழுது குஷத்வீபம். இந்த குஷத்வீபம் அப்படிங்கிறது இன்னும் பெருசு, 8 லட்சம் யோஜனை உடையது. இந்த குஷத்வீபத்தை ஆள்கிறது ஜோதிஷ்மான் அப்படிங்கிற அரசன். இந்த குஷத்வீபத்துல நிறைய குஷம் இருக்குமாம். குஷம்னா தர்ப்புல், தர்ப்பம் நிறைய கிடைக்குமாம். அதனால இங்க இருக்கிறவர்கள்லாம் அதை கொண்டு எம்பெருமானை பிரம்மாவாக வழிபடுவார்களாம். எம்பெருமான ஒரு ஒரு ரூபத்துல வழிபடுகிறார்கள் ஒரு ஒரு தீபத்திலேயும். லக்ஷ தீபத்துல ஹயக்ரீவ மூர்த்தியா வழிபட்டாள் அப்படின்னு பார்த்தோம். ஷால்மல தீபத்துல வாயு ரூபமாக வழிபட்டார்களாம். குஷ தீபத்துல பிரம்மா ரூபமாக வழிபடுகிறார்களாம். பிரம்மா சிருஷ்டிகர்த்தா, எம்பெருமான் நாராயணன் பிரம்மதேவனை இயக்கக்கூடிய சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு வழிபடுகிறார்களாம் இந்த குஷத்வீபத்துல. குஷத்வீபத்தை சுத்தி இருக்கிற கடல் நெய்யாகிற கடல். அந்த நெய்கடலை சுத்தி இருக்கிற தீபம் க்ரௌஞ்சத்வீபம் அப்படின்னு பெயருடையது. இந்த க்ரௌஞ்சத்வீபம் 16 லட்சம் யோஜனை விஸ்தாரம் உடையது. இதை த்யுதிமான் அப்படிங்கிறவர் ஆள்கிறாராம். இங்க இருக்கிறவர்கள் எம்பெருமானை ருத்ர ரூபியாக வழிபடுகிறார்களாம். இந்த ஜகத்தை பிரளயப்படுத்தணும், பிரளய காலத்துல இந்த ஜகத்தை ஆளக்கூடிய எம்பெருமான் அப்படிங்கிற நினைப்புல இருக்கிறார்களாம் இந்த தீபத்துல இருக்கக்கூடியவர்கள். இது 5வது தீபம், க்ரௌஞ்ச தீபம் அப்படின்னு பெயருடையது. க்ரௌஞ்ச தீபத்தை சுத்தி இருக்கிறது தயிர் கடல். அந்த தயிர் கடலை சுத்தி இருக்கிறது ஷாகத்வீபம் அப்படிங்கிற 6வது தீபம். ஷாகத்வீபத்தை ஆள்கிறது பவ்யன் அப்படிங்கிற பிரியவிரதனுடைய புத்திரன். இது 32 லட்சம் யோஜனை உடையது. இதை சுத்தி இருக்கிறது பார்க்கடல். பார்க்கடலை சுத்தி இருக்கிறது புஷ்கர தீபம். அந்த புஷ்கர தீபத்தை ஆள்கிறது லவணங்கிற மகாராஜா. அந்த தீபத்துல இருக்கிறவர்களுக்கு ஆயுசுங்கிறது 10,000 வருஷங்களாம். இதுவரைக்கும், அதாவது லக்ஷத்வீபத்திலேந்து ஆரம்பிச்சு ஷாகத்வீபம் வரைக்கும் இருக்கிறவர்களுக்கு 5,000 ஆண்டுகள் ஆயுசு காலமாக இருந்தது. புஷ்கர தீபத்துல மட்டும் 10,000 ஆண்டுகள் இருப்பார்களாம் அங்க இருக்கக்கூடியவர்கள். அவ்வளவு புண்ணியம் பண்ணினவர்கள் தான் இந்த புஷ்கர தீபத்துக்கு போய் சேர முடியும். புஷ்கர தீபம்ங்கிறது கடைசி தீபம். அதை சுத்தி ஜலக்கடல் இருக்காம். ஜலக்கடல்னா தெளிந்த ஜலக்கடல், உப்பு சேர்ந்தது கிடையாது. அந்த தெளிந்த ஜலக்கடல் கடைசி கடலாக இருக்கிறது. இதுக்கப்புறமும் இந்த பூமியில இடம் இருக்காம். அது எந்த இடம் அப்படின்னு கேட்டா ஸ்வர்ண பூமி ஆகிற இடமாம். அந்த ஸ்வர்ண பூமி அப்படிங்கிறது லாஸ்ட் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். அது எவ்வளவு பெருசுனா 10 கோடியே 14 லட்சம் யோஜனை உடையதான். அவ்வளவு பெருசு, ஸ்வர்ண காந்தி உடையது, பொன்னுலகம் போல காணுமாம் இந்த பூமி அந்த இடத்தை பார்த்த, அவ்வளவு அழகாம் அந்த இடம். அதுக்கப்புறம் லோகாலோகம் அப்படிங்கிற ஒரு பர்வதம் இருக்காம், அதுக்கப்புறம் இந்த அண்டத்துக்கான மதில்கள் இருக்காம். இப்படி அழகா இந்த புவனியினுடைய அமைப்ப சொல்றார் மகரிஷி. ஒரு பூகோளகர்த்தா ஜியோகிராபிஸ்ட் கூட இவ்வளவு அழகா சொல்ல மாட்டார். அந்த மாதிரி வரைபடம் போட்டு சொல்ற மாதிரி மகரிஷி அழகா இத வர்ணிச்சிருக்கார். இதுல நமக்கு உபயுக்தமான விஷயங்களையும் சொல்றார். இந்த நதிகளுடைய பெயரை சொன்னார், பர்வதத்தை பத்தி சொன்னார், பெருமானுடைய வழிபாடுகளை பத்தி சொன்னார். இது எல்லாத்துக்கும் மேல இதெல்லாம் எம்பெருமானுடைய விபூதி அப்படின்னு நினைச்சுண்டு நாம் படிக்கணும். அப்படி படிச்சோமானால் அதுவே எம்பெருமானுக்கு சந்தோஷமாக ஆகும் அப்படிங்கிறார். இவ்வளவு விபூதி எம்பெருமான் வச்சிருக்கானே அப்படிங்கறத அவனுடைய அடியார்கள் அறிந்தார்கள் அப்படின்னா அதுதான் அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகருக்கு ஆனந்தமாக ஆகும். இப்படி இந்த புவனியை பத்தி சொல்லி முடிக்கிறார் மகரிஷி. இதுக்கு மேல பாதாளத்தை பத்தி வர்ணனையை ஆரம்பிக்கிறார். பாதாளம் அப்படிங்கிறது பூமிக்கு கீழே 70,000 யோஜனைகள் உள்ள இருக்காம். அதுலயும் 7 லோகங்கள், அதலம், விதலம், நிதலம், கபஸ்திமான், மகாதலம், சுதலம், பாதாளம் அப்படின்னு 7 லோகங்கள் அப்படிங்கிறார். இதுல அரக்கர்கள், அசுரர்கள், நாகங்கள் எல்லாரும் வசிப்பார்களாம். பாதாளத்தை பத்தி சொல்லும் பொழுது முக்கியமான ஒருத்தரை பத்தி சொல்லுகிறார் மகரிஷி. பாதாளத்துக்கும் அடியில இந்த 70,000 யோஜனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் 30,000 யோஜனைகள் கீழே போனா அங்க 1000 தலைகள் உடைய ஆதிசேஷன் இருக்கிறாராம். அவர்தான் இந்த பூமியை தாங்கி பிடிக்கிறார் தன்னுடைய தலைகளால அப்படின்னு சொல்றார் மகரிஷி. இந்த 1000 தலைகள் ஒவ்வொன்னுத்திலேயும் ஸ்வஸ்திகம் அப்படிங்கிற சின்னம் இருக்காம். ஸ்வஸ்திக் அப்படின்னு படம் கூட வரைவார்கள். இப்படி சதுரமா இருக்கும், அது பாக்குறதுக்கு 2 சதுரங்கள் சேர்ந்து போட்ட மாதிரி இருக்கும். பல இடங்கள்ல பார்க்கலாம். ரொம்ப பொதுவா வரைபடமா காணக்கூடியது தான் அது, ஸ்வஸ்திகம் அப்படிங்கிறது. ஆதிசேஷனுடைய ஒரு தலையிலையும் ஸ்வஸ்திகம் அப்படிங்கிற சின்னம் இருக்காம். வெண்மையான திருமேனியை உடையவர், அவர் குண்டலங்கள் தரிச்சிருப்பார். அவருடைய சிரசு ஒவ்வொன்றத்திலேயும் கிரீட்டங்களை தரிச்சிருப்பாராம். அந்த கிரீட்டங்கள்ல இருக்கிற ரத்னங்கள் அப்படியே ஒளி வீசி அந்த அந்தக்காரமான பாதாளத்தை கூட ஒளிமயமாக ஆக்குமாம். இவர் நீல பட்டாடை தரித்திருப்பாராம், வெண்மை முத்து மாலையை தரித்திருப்பாராம். இதெல்லாம் சொல்லும் பொழுது மகரிஷி ஒன்னொன்னுக்கும் உபமானங்கள் சொல்லி சொல்லுகிறார். இந்த வெண்மையான திருமேனி அப்படிங்கிறது கைலாச மலை போல் இருக்கிறது அப்படிங்கிறார். நீல பட்டாடை அப்படிங்கிறது மேகங்கள் போல இருக்கிறது அப்படிங்கிறார். வெண்மை முத்து மாலை அப்படிங்கிறது ஆகாச கங்கையில இருக்கக்கூடிய அருவிகள் போன்று இருக்கிறது அப்படிங்கிறார். அவருடைய கிரீட்டத்துல இருக்கிற ரத்னங்கள் எல்லாம் அக்னி ஜுவாலைகள் போல் இருக்கிறது அப்படிங்கிறார். இவருடைய திருக்கரங்கள்ல கலப்பையும் ஒலக்கையும் இருக்கிறதாம், அதுதான் இவருக்கு திருவாயுதங்கள். இவருடைய முகத்திலிருந்து விஷமானது கக்கப்படுகிறதாம். எப்போ பிரளயத்தை நடத்தணும் எம்பெருமான் நினைக்கிறாரோ அப்ப சங்கர்ஷண மூர்த்தியா இருந்து இந்த ஆதிசேஷனை கொண்டுதான் அதை நடத்துகிறார் அப்படிங்கிறார் மகரிஷி. இங்க முக்கியமா ஒரு விஷயம் சொல்றார் மகரிஷி, இந்த பூகம்பம் அதெல்லாம் ஏன் வருது தெரியுமோ மைத்ரேயா அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படின்னார் மைத்ரேயர், இந்த ஆதிசேஷன் கொட்டாவி விட்டார்னா அப்போ நிலை நடுக்கம் ஏற்படுமாம், பூகம்பம் ஏற்படுமாம். இதே ஆதிசேஷன் தான் அன்றைய தினம் ராமபிரானுக்கு அந்த 7 சால விருட்சங்களையும் ஒரே வரிசையாக ஆக்கி கொடுத்தார். ராமபிரான் வாலிக்கு தன்னுடைய திரளை காட்டணும் அப்படிங்கறதுக்காக 7 விருட்சங்களை ஒரே பாணத்தால அடிக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சார். ஆனா அந்த 7 விருட்சங்களும் ஒரே வரிசையில இல்ல, தள்ளி தள்ளி இருந்தது. ஆனா ஆதிசேஷன் இப்படி பூமிக்குள்ள இருந்துட்டு தன்னுடைய தலைய ஒரு ஆட்டு ஆட்டி அந்த 7 விருட்சங்களையும் ஒரே வரிசையில கொண்டு வந்தார். இப்படி இருக்கக்கூடிய பாதாளத்துல இருக்கிற ஆதிசேஷன் பூமியை ஆபரணம் போல தாங்கி நிற்கிறார். இவருக்கு அனந்தன்னு பெயர் உண்டு அப்படிங்கிறார். ஏன் அனந்தன்னு பெயர் உண்டு? இவருடைய குணங்கள் அனந்தம், இவர் எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்கள் அனந்தம், அதனால இவருக்கு அனந்தன் அப்படிங்கிற பெயர் உண்டு அப்படின்னு கொண்டாடி சொல்லுகிறார் மகரிஷி. பாதாள வர்ணனையை சொல்லும் பொழுது ஆதிசேஷனுக்கு அப்படின்னு ஒரு பகுதியையே அமைத்து வைக்கிறார் பராசர மகரிஷி. அந்த ஆதிசேஷனாகிய அனந்தனின் திருவடிகளில் போற்றி பாடி இன்றைய தினம் பூர்த்தி பண்ணிக்கலாம். மேல வரக்கூடிய பாகத்துல நரகங்களின் வர்ணனையை சொல்லுகிறார் மகரிஷி. அது என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம்.